ತಸ್ಮದ್ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಶ್ರೀಹರಯೇ ನಮಃ ಶ್ರೀಹರಯೇ ನಮಃ ಶ್ರೀಹರಯೇ ನಮಃ ಗೋಪಿಕಾ ಜೀವನ ಸ್ಮರಣಂ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ರಾಮಂ ರಾಮಾನುಜಂ ಸೀತಾಂ ಭರತಂ ಭರತಾನುಜಂ ಸುಗ್ರೀವಂ ವಾಯುಸೂನುಂ ಚ ಪ್ರಣಮಾಮಿ ಪುನಃ ಪುನಃ ನಮೋಸ್ತು ರಾಮಾಯ ಸ ಲಕ್ಷ್ಮಣಾಯ ದೇವ್ಯೈ ಚ ತಸ್ಯೈ ಜನಕಾತ್ಮಜಾಯೈ ನಮೋಸ್ತು ರುದ್ರೇಂದ್ರಿಯ ಮಾನಿನೇಭ್ಯೋ ನಮೋಸ್ತು ಚಂದ್ರಾರ್ಕಮರುದ್ಗಣೇಭ್ಯಃ ಸರಿತಂ ರಘುನಾಥಸ್ಯ ಶತಕೋಟಿ ಪ್ರವಿಸ್ತರಂ ಏಕೈಕಮಕ್ಷರಂ ಪುಂಸಾ ಮಹಾಪಾತಕನಾಶನಂ ವಾಲ್ಮೀಕಿಗಿರಿ ಸಂಭೂತ ರಾಮಾಂಭೋ ನಿಧಿ ಸಂಗದ ಶ್ರೀಮದ್ ರಾಮಾಯಣೇ ಗಂಗಾ ಪುನಾತಿ ಭುವನತ್ರಯಂ ವಾಲ್ಮೀಕಿರ್ಮುನಿಸಿಂಹಸ್ಯ ಕವಿತಾವನಚಾರಿಣಃ ಶೃಣ್ವನ್ ರಾಮಕಥಾನಾದಂ ಕೋನಯಾತಿ ಪರಾಂ ಗತಿಂ ವೈದೇಹೀ ಸಹಿತಂ ಸುರದ್ರುಮತಲೇ ಹೈಮೇ ಮಹಾಮಂಡಪೇ ಮಧ್ಯೆ ಪುಷ್ಪಗಮಾಸನೇ ಮಣ್ಮಯೇ ವೀರಾಸನೇ ಸಂಸ್ಥಿತಂ ಅಗ್ರೇ ವಾಚಯತಿ ಪ್ರಭಂಜನಸುತೇ ತತ್ವಂ ಮುನಿಭ್ಯಃ ಪರಂ ವ್ಯಾಖ್ಯಾಂತಂ ಭರತಾದಿಭಿಃ ಪರಿವೃತಂ ರಾಮಂ ಭಜೇ ಶ್ಯಾಮಳಂ ವಾಮೇ ಭೂಮಿಸುತಾ ಪುರಸ್ತು ಹನುಮಾನ್ ಪಶ್ಚಾತ್ ಸುಮಿತ್ರಾಸುತಃ ಶತ್ರುಘ್ನೋ ಭರತಶ್ಚ ಪಾರ್ಶ್ವದಳಯೋರ್ವಾಯುವಾದಿಕೋಣೇಷು ಚ ಸುಗ್ರೀವಶ್ಚ ವಿಭೀಷಣಶ್ಚ ಯುವರಾಟ್ ತಾರಾಸುತೋ ಜಾಂಬವಾನ್ ಮಧ್ಯೆ ನೀಲ ಸರೋಜ ಕೋಮಲ ರುಚಿಂ ರಾಮಂ ಭಜೇ ಶ್ಯಾಮಳಂ ಜಾನಕೀಕಾಂತ ಸ್ಮರಣಂ ಜಯ ಜಯ ರಾಮ ರಾಮ ಆಂಜನೇಯ ಸ್ವಾಮಿನಃ ಜಯ ಶ್ರೀ ರಾಮಾವತಾರತನುಡಿಯ ಮಹಿಮೆಯೇ ಪಾತ್ರನಿರ್ಕೋಂ ರಾಮ ರಾಮ ರಾಮ ರಾಮ என்று சொன்னாலே தித்திக்குமே அப்படின்னு அனுபவித்தவா சொல்லியிருக்கா ராமநாமத்தினுடைய ருச்சியை தெரிஞ்சிருந்தவா அப்பேற்பட்ட ராமநாமத்தினுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய ராமச்சந்திர பிரபுவோடைய சரித்திரம் அவர் எப்படி அவதாரம் பண்ணினார் எதற்காக அவதாரம் பண்ணினார் அப்படிங்கிற கதையை இன்னைக்கு பார்க்கலாம் தேவர்கள்லாம் ஒரு சமயம் இந்த ராவணனுடைய அட்டூழியம் தாங்க முடியலை அப்படின்னு எல்லாரும் பிரம்மதேவர்கிட்ட போய் உணர்த்த பிரம்மதேவரும் தபஸ்ஸிருந்து எல்லாருமா சேர்ந்து பகவான் விஷ்ணுட்ட நாராயணன்ட்ட போய் சொல்றா என்ன பண்றதே தெரியல நீங்கள் தான் என்னது ஒரு வழி பண்ணணும் அவதாரம் பண்ணி நீங்கள் தான் எங்களை எல்லாம் காப்பாத்தணும் பூமியில இருக்கிறவாளையும் எங்களையும் காப்பாத்தணும் என்று சொல்ல ஏன்னா பூமி தாயார் வந்து ரொம்ப பொறுமைக்கு உத்தமமான உதாரணம் அந்த பொறுமைய சீன்றாப்புல அசுரர்கள் விளையாடுறான் இப்ப பூமி தேவிக்கு தாங்காது அப்ப அதனாலேயே இவ தேவர்களுக்கும் தாங்கறது இல்லை அப்ப பகவான்கிட்ட போய் சொல்ல பகவான் சொல்றா எல்லாம் தெரியும் சாட்சாத் நாராயணன் தானே ஆனாலும் சொல்றா நான் என்ன எங்க வந்து பிறக்க அப்படின்னு எல்லாம் கேக்கறத தசரதர் அப்படின்னு ஒரு சக்கரவர்த்தி இருக்கார் அவர் வந்து இந்திரன் ஆட்டமா அமராவதி ஆட்டமா அயோத்தியாவை வச்சுட்டு இருக்கா இந்திரன் ஆட்டமா அரசாட்சி பண்ணிட்டு இருக்கா யாரு தசரதர் அப்ப அந்த தசரதருக்கு கௌசல்யா மாதாக்கும் நீங்கள் வந்து புத்திரனா வந்தா உத்தமமா இருக்கும் அப்படின்னு தசரதருடைய மகிமைய சொல்லி கொடுக்கிறார் சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு பகவானும் அருள் பண்றார் ஆனா தசரதருக்கோ புத்திரன் பாக்யம் இல்லை புத்திர பாக்யம் இல்லாததுனால ரொம்ப கஷ்டப்பட்டு ரிஷ்யசிங்க முனிவரை கூட்டிட்டு வந்து புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணினா கிடைக்கும் அப்படின்னு சொல்ல அந்த புத்திரகாமேஷ்டி யாகத்தை பண்றா ராஜா தசரதர் புத்திரகாமேஷ்டி யக்ஞம் விதிப்படி பூர்த்தி பண்ணினாராம் அவளுடைய பாகங்கள் எல்லாம் தேவர்கள் எல்லாம் சந்தோஷமா ஏன்னா இது எதுக்கு அப்படின்னா ராமச்சந்திர பிரபு அவதாரம் பண்ண போறார் அந்த அவதாரத்தினுடைய யாகத்தினுடைய பாகங்கள் அல்லவா அப்ப தேவர்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா முன்னாடியே வந்து அவளுடைய பாகங்கள் வாங்கிண்டா அவ இடத்துக்கு போயிண்டா தீட்சா நியமங்கள் எல்லாம் முடிந்த தசரதர் பத்னி மார்ட்டையும் பரிவாரங்கள் எல்லாம் சேர்த்தி விட்டு அவ திருப்பி அரண்மனைக்கு போனாளாம் யாதுக்கு வேண்டின என்னெல்லாம் விஷயம் இருக்கோ அதெல்லாம் கரெக்டா பண்ணினார்னு புரியறது யாகத்துக்கு வந்திருந்த அத்தனை நண்பர்களையும் சாமந்தர்களெல்லாம் திருப்பி சொல்லி அனுப்புறார் புத்திரகாமிஷ்டி யாகம் முடிஞ்சு ரிதுக்கள் ஆரணம் ஆயிடுத்து. சைத்திர மாசம் மீன மாசம் வந்தது. சாந்தமும் மதுரமோகனமா இருக்கக்கூடிய வசந்தம் அப்படியே பிரகிருதி ஆசீர்வாதம் பண்ணிட்டு. எப்பவுமே கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம மைண்டும் மாறுமே சம்டைம்ஸ். அது மாதிரி இங்க பகவான் வந்து அவதாரம் பண்ண போறார், அதனாலேயே பிரகிருதி பூரா கனியறது, ரொம்ப இன்பமா இருக்கு. எல்லாருக்கும் மனசுக்கு ஒரு சாந்தியா ஒரு குதூகலம் ஏற்படுறது. நவமி திதி உணர்தம் நட்சத்திரம் யாழ சந்திரன்மார் ஒரே இடத்துல கர்க்கட ராசியில புண்ணிய முகூர்த்தம், அஞ்சு கிரகங்களும் தானாகவே சேர்ந்து பாவனமான சமயம். சகல லோகத்துக்கும் எந்தாவ இருக்கக்கூடிய உத்தமனான மகாவிஷ்ணுவோடைய அந்தர்பாகம் இக்ஷ்வாகு வம்ச நந்தனாக கௌசல்யா தேவியில பிறந்தார் அப்படின்னு சொல்றார். தஸ்யாபி பகவானேஷ சாக்ஷாத் பிரம்மமயோ ஹரி அம்சாம்சேன சதுர்தாகாத் புத்ரஸ்வம் பிரார்த்தித சுரைஹ ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னா இதி சம்ஞ்ஞயா. ஜெய் போலோ ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய். அந்த ராமச்சந்திர பிரபுவை பார்த்ததும் ராமகுமாரனை பார்த்ததும் எப்படி அதிதி தேவி தேவேந்திரனை பார்த்தா சந்தோஷப்படுவாளோ அதே மாதிரி கௌசல்யா தேவி சந்தோஷம் அடைஞ்சா. மகாவிஷ்ணுவோடைய நாலுல ஒரு பாகம் சக்தியா இருந்த பரதன், கைகேயியுடைய ஆத்மஜன், வைகுண்டநாதனுடைய அர்த்தசக்தியை எடுத்துண்டு லக்ஷ்மண சத்ருக்னன்மார் சுமித்ரா தேவியிலையும் வந்து பிறந்தார்கள். அப்படி நாலு குழந்தைகளும் பகவானுடைய நாலு பாகம் தான். அந்த சாட்சாத் நாராயணாகவே நாராயணன் இங்க பூமியில அவதரித்தார், அயோத்தியால அவதரித்தார் அப்படின்னு பாக்கிறோம். சர்வகுண சம்பன்னன் பரதன் வந்து பூயம் நட்சத்திரத்திலையும் மீனம் ராசியிலையும் பிறந்தார். அஸ்திர சஸ்திரத்திலேயே சமர்த்தனான லக்ஷ்மணர் சத்ருக்னர் ஆயில்யம் நாள்ல கர்க்கட ராசியில பிறந்தார். இப்படி அப்பிரமேயமான தேஜஸும் ஸ்ரீயும் சேர்ந்தா போல நாலு குழந்தைகளும் தசரத மகாராஜாவுக்கு பிறந்தார். இதுக்கு மேல என்ன ஒரு சந்தோஷம் வேண்டி இருக்கு? சர்வலோகத்துக்குமே நமஸ்காரம் பண்ண கூடின ஸ்ரீ ராமச்சந்திரன் பூபாரத்தை நிவாரணம் பண்ணணும் அப்படிங்கறதுக்காகவே அவதாரம் பண்ணிருக்கார். அப்படி அவதாரம் பண்ணினப்ப எல்லாருக்கும் சந்தோஷம் தானே இருக்கும். கந்தர்வர்கள் எல்லாம் பாடுறார்கள், அப்சர ஸ்திரீகள் ஆனந்த நிறுத்தம் போடுறா, தேவதுந்துபி முழங்கறது, பூ மழை சொரியறது, இப்படி அயோத்தியா ராஜன் பூரா உற்சாகத்துல ஏற்பட்டா. தசரத சக்கரவர்த்திக்கு குழந்தை பிறந்திருக்கே, அழகா இருக்கு, நாலு குழந்தைகள் முத்தாட்டமா இருக்கு அப்படின்னு அத்தனை ராஜவீதியில எல்லாருமா பாடுறா, ஆடறா, கொட்டரா, அப்படி சந்தோஷத்தை காட்டிக்கிறா. பிராமணாளுக்கு பசுக்களுக்கு பசுக்களையும் ஸ்வர்ணத்தையும் கொடுத்து தானம் பண்றா, அந்த சந்தோஷத்தை காட்டிக்கிறா மகாராஜா. ஆனா போறதே இல்லையா, எப்படி இந்த எத்தனை தானம் பண்ணினாலும் அந்த மகாராஜாக்கு போதறதே இல்லை, நான் இனியும் கொடுக்கணும் இனியும் கொடுக்கணும் அப்படின்னு ஆசையோட இருக்கா. மேலும் ராஜகுருவான பகவான் வசிஷ்டன் 11வது திவசம் மகாத்மாவான ஜேஷ்ட புத்திரருக்கு ராமா அப்படின்னு பேர் கொடுத்தார். கைகேயி சுதனுக்கு பரதன் அப்படின்னு பேர் சூட்டினார். சுமித்ராருடைய குழந்தைகளுக்கு லக்ஷ்மணன் சத்ருக்னன் அப்படின்னு நாமகரணம் பண்ணா. பிராமணாளுக்கும் இருக்கக்கூடிய அயோத்தியா வாசிகளுக்கும் நல்லா சமர்த்தமான மிஷ்டாண்ணத்தை போட்டா. ரத்னங்கள் எல்லாம் ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் தானமாக அவளுக்கு கொடுத்தா. மேலும் யதாவிதி ஜாத கர்மாதி கிரியைகள் எல்லாம் மங்களமா நடத்தினான். சிமந்த புத்திரன் அல்லவா ஸ்ரீ ராமச்சந்திரன். அந்த ராமச்சந்திரன் தான் பிதாவுக்கு அப்பாவுக்கு மூத்த பையன் வேற, அப்பாவுக்கு ரொம்ப ஆனந்தப்பிரதமாக இருந்தாராம் ராமச்சந்திர பிரபு. ராமா அப்படின்னாலே ரெமிப்பிக்கிறவன் தானே அர்த்தமே, அப்ப ரெமிப்பிச்சுட்டு இருந்தார் ராமர். எப்பவும் ராமர் கூட லக்ஷ்மணன் இருப்பாராம். சாப்பிடத்தையும் தூங்கத்தையும் விளையாடுறத்தையும் எல்லாம் இவா ரெண்டு பேரும் ராமரும் லக்ஷ்மணரும். அதே மாதிரி லக்ஷ்மணானுஜனான சத்ருக்னனும் பரதனும் ரெண்டு பேருமா நடந்துட்டு இருந்தா. ராமானு கூட்டா லக்ஷ்மணன் கூட வருவார், அதே இது பரதா அப்படின்னு கூட்டா சத்ருக்னன் கூட வருவார். இப்படி ரொம்ப அந்யோன்யமா ரொம்ப பிரியமாக அவ வளர்ந்து வந்துருந்தா. அப்படி அழகா அவாளம் தனுர்வித்யை வேதம் போன்ற அத்தனையும் அத்தனை வித்தியையும் படிச்சுட்டு வந்துருந்தா, ஒரு சமயம் ஒரு நாள் ராஜசதஸ்ல அப்படி உட்கார்ந்து குருவரியர்கள் மந்திரிமார் எல்லாரும் இருக்கா சந்தோஷமா ராஜ்ய காரியங்களை ஆலோசிச்சு யோசனை பண்ணிட்டு இருக்கிறத ஒரு யவ்வனத்துல காலெடுத்து வைக்கக்கூட ராமருடைய விஷயம் பேச்சு அடிபட்டது. ராமருக்கு கல்யாணம் பண்ணணும், விவாகம் பண்ணணும், அதை பத்தி யோசிக்கணும்னு ராஜா சொன்னார். அந்த சமயம் கடகடகடான காவல்காரன் ஓடி வந்து சொல்றார் பயந்து போய், உஜ்வல தேஜஸ்வியான விஸ்வாமித்ர மகாமுனி கோபுர துவாரத்துல நின்றுருக்கார் அப்படின்னு சொல்ல, யா அந்த விஸ்வாமித்ர சொல்ற, நான் காதிபுத்திரனான விஸ்வாமித்ரனாக்கும் வந்த நான் வந்திருக்கேன் அப்படின்னு தசரதன்கிட்ட சொல்லுவா அப்படின்னு அனுப்பி விட்டுருக்காராம். அப்ப அது கேட்டதும் ஒரு செகண்ட் நிச்சலம் ஆயிடுத்து அந்த சபை. வேகம் கடகடகடான ஓடி சுவாமிய வரவேற்றார் விஸ்வாமித்ர முனிவரை. வேண்ட பூஜை எல்லாம் பண்ணி ஆதித்ய மரியாதை எல்லாம் அர்க்கியம் பாத்தியம் போன்ற யதாவிதி எல்லாம் பண்ணி பூஜை பண்ணார். மேலும் அவர் கேட்டார் ராஜாட்ட, மகாராஜா சாமந்தர்களும் சத்ருக்களும் அவாவெல்லாம் கீழே தானே இருக்கா, தேவர்கள் மனிதர்கள் எல்லாம் யதாவிதி வேண்ட மாதிரி பண்ணிட்டு இருக்கேலா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கேட்டுண்டாராம் முனிவர். வசிஷ்டரை பத்தியும் கேட்டுண்டா, எல்லாம் குஷலம் கேட்டுண்டார். சந்தோஷத்தோட ஆனந்த சாகரத்தில் நீராடின அந்த ராஜா பதில் சொல்றார் விஸ்வாமித்ர பிரம்மர்ஷியை பார்த்து வாழ்த்தி சொல்றார், பகவானே ஒரு மரண வக்ரத்துல பதுக்கி கிடைக்க ஒரு அமிர்தம் கிடைச்சா எப்படி இருக்குமோ, மறு ஒரு பெரிய டெசர்ட்ல ஒரு மழை பெஞ்சா எப்படி இருக்குமோ, சந்தானமே இல்லாதவனுக்கு தர்ம பத்னியில உத்தமமான ஒரு புள்ளை பிறந்தா எப்படி இருக்குமோ, அதே மாதிரி நீங்கள் வந்தது பெரிய ஆனந்தம் உண்டாக்கி இருக்கு, அபூர்வமான ஒரு சந்தோஷம் என்னுள்ள ஏற்பட்டிருக்கு, ரொம்ப பாக்கியமானாக நீங்க வந்தது என்ன பார்க்க வந்தது, உங்களை மாதிரி பரிபாவனமா இருக்கக்கூடிய உங்களுடைய அந்த பாத ஸ்பர்ஷத்தினால இந்த ராஜதானியே பரிபாவனம் ஆயிற்றது, ராஜ ரிஷியா இருக்கக்கூடிய நீங்கள் உஜ்வல தபஸ்னால பிரம்ம ரிஷி ஆனீர்கள், அப்பேற்பட்ட பிரம்ம ரிஷிய தர்சனம் பாக்குறதே புண்ணியம் அல்லவா, நீங்க எழுந்தருளி இருக்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு, நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும், உத்தமோத்தமமான க்ஷேத்திரத்துக்கு போனா என்ன பலனோ உங்களை பார்த்தாலே அந்த பலன் கிடைக்கிறது, என்னுடைய கண்கண்ட ஈஸ்வரனாக்கும் நீங்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லி அவரை வாழ்த்தினார் அப்படின்னு அந்த ராஜ ரிஷி பிரம்ம ரிஷியை வாழ்த்தினார். தசரதனுடைய அந்த சந்தோஷத்தை சந்தோஷமான வார்த்தையை கேட்டு அவரும் திருப்தி ஆனாராம், விஸ்வாமித்ர முனிவரும் திருப்தி ஆனார். அதுக்கப்புறம் முள்ள ஒரு விஷயம் கூட சொல்றார் தசரதர், நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை தரேன், என்ன வந்த காரியம் என்ன முடியறது நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அந்த வார்த்தையை கேட்டு சிரிச்சு மந்தஹாசம் பண்ணிட்டே எதிவரியன்னு சொல்றார், ராஜசூதூலனான நீங்கள் சத்தியம் அப்படிங்கறது கடைபிடிக்கிறவராக்கும் எனக்கு நன்னா தெரியும், நான் வந்து ஒரு விஷயமா தான் வந்தேன், நான் என்ன கேட்டாலும் நீங்கள் பண்றேன் அப்படின்னு சொன்ன அவஸ்தைக்கு நான் சொல்றேன், ராஜன் ஒரு கடினமான விரதத்திலேயாக்கும் நான் இப்போ நான் வந்து தீட்சை உடைய எடுத்திருக்கேன், ஆனா அதனுடைய சித்தி கிடைக்கிறதில்லை, இது என்னன்னா இந்த விரதத்தினுடைய லாஸ்ட்ல அவசானத்துல ஹோம வேதியில மாம்சங்கண்டங்களுடைய ரத்தத்தை புழிக்க கூடிய ரெண்டு அசுரர்கள் இருக்கா, அவ என்னுடைய யஜ்ஞத்தை பூர்த்தி பண்ண விட மாட்டேங்கிறா, அவ வந்து அமேயமான பராக்கிரமிகளும் காமரூபிகளும் ஆக்கும், மாரீச்சன் சுபாகு ஆக்கும் அவளுடைய பேரு, இவா ரெண்டு பேரும் என்னுடைய கர்மத்தை விக்னம் பண்றா, இவாளை வந்து எதிர்த்து என்னால என்னுடைய மனசே மடுத்து கொடுத்து எனக்கு எதுவும் பண்ண முடியறதில்லை, நான் வர தீட்சையில இருப்பேன் இல்லவா, அதனால இது ஒரு வாட்டி கிடையாது பல வாட்டி அவ வந்து தடுத்துட்டு இருக்கா, நீக்கு வந்து அவ மேல துவேஷ்யமோ இல்லைன்னா சபம் சாபம் கொடுக்கவோ எதுவும் படாது, அப்படி ஒரு விரத்தமாக்கும் நான் இருக்கேன், அதனால தன்ய தன்யனான ராஜா உங்களுடைய சீமந்த புத்திரன் சத்தியபராக்கிரமியான வீர ராமனை எங்கூட அனுப்புங்கோ, அந்த உபதிரவகாரிகளான அந்த ராட்சசர்களை மட்டும் கிடையாது மற்ற அநேகம் அரக்கர்களையும் இல்லாம பண்ணறதுக்குண்டான சக்தி ராமனுக்கு உண்டு, காகபக்ஷதாரியான குமாரன் ஆக்கும்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. மூணு உலகங்கள்லயும் யசஸை பறக்க வைக்கக்கூடிய அபிவிருத்தியான ராமராக்கும். மட்டுமல்ல மாரீச சுபாகுவை வதம் பண்றதுக்கு ராமனை தவிர வேற யாராலையும் நினைச்சா கூட முடியாது. உங்களுக்கு குழந்தையாக்கும்னு நினைக்காதேங்கோ ராமன. அந்த ராமனுக்கு இந்த மாதிரி கோர ராட்சசனா இருந்தாலும் அவரெல்லாம் ஜுஜுபி ராமருக்கு நிசாரமாக்கும். ராமர் முன்னால அவனும் எதுவுமே கிடையாது. காலபாஷ பந்தத்துக்கு அழிக்க கூடினவ ரகம், அந்த காலபாஷ பந்தத்தையே அழிக்க கூடினவ ரகம் ராமர். அதனால இந்த விஷயத்துல நீங்கள் வந்து ஒரு மாதிரி சென்டிமெண்ட் எல்லாம் பாக்காதே. எங்கோ ஒரே குழந்தை, அந்த குழந்தை மேல அன்பான குழந்தை, மூத்த பையன் அப்படின்லாம் பாக்காதேங்கோ. மகாத்மாவான ராமன் முன்னாடி வரக்கூடிய எந்த அசுரர்களா இருந்தாலும் அவளுடைய கதி ஆச்சுன்னு நினைச்சுக்கோங்க. அதுல சந்தேகமே வேண்டாம். ஃபினிஷ்ட் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ராமர் முன்னாடி யாராலையும் ஜெயிக்க முடியாது. ராமருக்கு தான் ஜெயம். ராஜராஜனான தசரதா தர்மரூபியான ராமனை நீங்கள் நன்னா புரியணும், புரிஞ்சுக்கணும். ராமரை பத்தி நன்னா தெரிஞ்சுக்கோங்க. கோர தபஸ்னால அக்னி தேஜசா இருந்த வசிஷ்ட பிரம்மரிஷிக்கு ராமர் யாரு அப்படிங்கிற நிச்சயம் உண்டு. உங்களுடைய குரு தானே வசிஷ்டர், அவருக்கு நிச்சயம் உண்டு. எந்துக்கு எங்களை மாதிரி தபோநிதிகளுக்கே ராமரை நன்னா தெரியும். அதனால அது அர்த்தம் என்ன அப்படின்னா, சாதாரண மனிதர்களுக்கு ஸ்ரீராமரை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்காக கோரமான தபஸ் அனுஷ்டானம் பண்ணினாதான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு இந்த பகவான் வால்மீகியும் விஸ்வாமித்ர வாக்கியத்தினால நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியறது இந்த விஷயம். டக்குன்னு ராமரை தெரிஞ்சுக்க முடியாது, கோட்டி புண்ணியம் பண்ணிருக்கணும். அதனால ராஜா தர்மமும் யசஸும் இந்த பார்ல அத்தனையும் நிரந்தரமா இருக்கிறதுக்கு ராமரை என் கூட அனுப்பி வைங்கோ அப்படின்னு. இது பண்றதுனால உங்களுடைய குலமே செழிக்கும், உங்களுக்கு நல்லது வரும், வம்சத்துக்கும் மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு உக்ர தபஸ்வியும் தர்ம கர்ம நிரத்தனமான தேஜஸ்வியுமான விஸ்வாமித்திரருடைய இந்த மாதிரி தர்ம அர்த்தங்களோட கூடின வார்த்தைகள் கட்டதும் தசரத மகாராஜாவுக்கு என்ன உண்டாயிருக்கும் அப்படின்னா சந்தோஷம் தானே. ஆஹா, என்னுடைய பிள்ளைய பத்தி இப்படி புகழறாளேன்னு சந்தோஷம் தானே வந்திருக்கணும். ஆனா துக்கத்துல ஆராடினா, அப்படியே சிம்ஹாசனத்துல இருந்து அப்படியே சாஞ்சு விட்டாராம் தசரத மகாராஜா. டக்குன்னு புலம்ப தொடங்கி விட்டார். இந்தீவராக்ஷனான அந்த ராமர் வெறும் 16 வயசுதான் ஆயிருக்கு. அது கூட தகஞ்சிடலையா, நாட் கம்ப்ளீட்டட். அந்த மாதிரி குட்டி குழந்தை எப்படி குரூர ராட்சசனாரோட யுத்தம் பண்ணுவா? அதிசக்தரான சைன்யங்கள் அக்ஷௌஹிணி எங்கிட்ட இருக்கு, கணக்க பெரிய அக்ஷௌஹிணி படையே இருக்கு. அந்த அக்ஷௌஹிணி படையை நான் அனுப்புறேன், இல்லைன்னா நானே யுத்தம் பண்றதுக்கு வரேன். ஆனா என்னுடைய குழந்தை வத்சல புத்திரன் ராமனை மட்டும் கொண்டு போகாதேங்கோ. அவனுக்கு ஒன்னும் தெரியாது, சின்ன குழந்தை. அவனுக்கு அம்பும் வில்லும் ஏந்தி படையோட நானே முன்னாடி வந்து உங்களுடைய யக்ஞத்துக்கு காவல் நிக்கிறேன். என்னுடைய பிராணன் போற வரைக்கும் அந்த அரக்கர்கள் கூட மல்லாடுறேன். அதனால என்னுடைய குழந்தைய மட்டும் விடுங்கோ. சின்ன குழந்தை, ஒதும் பராக்கிரமம் ஒன்றும் தெரியாது, பலா அபலங்களை பற்றி ஒன்றும் நிச்சயமே இல்லை அவர் குழந்தைக்கு. அஸ்திர சக்தி இருந்தாலும் அதனுடைய பிரயோகம் தெரியுமா என்ன தெரியலை. யுத்தம் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸே இல்லை ராமனுக்கு. என்னுடைய ரொம்ப செல்ல குழந்தையாக்கம் ராமர். மாயாவிகளான அந்த ராட்சசர்களுடன் கூட யுத்தம் பண்ணி அவனுக்கு நிற்க முடியாது. அத்தியுக்ரமான ராட்சசர்களுக்கு இந்த குழந்தையா பலி வேணும்? ராமரைத்தான் உங்களுக்கு வேணுமா? எனக்கு ராமனை விட்டு பிரிஞ்சு ஒரு க்ஷணம் கூட வாழறதுக்கு என்னால முடியாது, இந்த வயசானவனுக்கு முடியாது அப்படிங்கிற. 60,000 வயசாயாச்சான் அவருக்கு. அப்படி இருந்த நான் வந்து சதுரங்க சைன்யத்தோட நான் புறப்படுறேன், இப்பவே புறப்படுறேன். ராமரை மட்டும் கூட்டிட்டு போகாதேங்கோ. எனக்கு 4 குழந்தைகள்ல மூத்தவனான ராமன்ல கொஞ்சம் அதிகம் பிரியம். ஆனா அந்த அதிகம் பிரியமான ராமரை எனக்கு தனுப்ப முடியாது அப்படின்னு மகாராஜா சொல்ல, கௌஷிகன் சொல்றார், ராஜன் நீங்க வந்து இப்படி சொல்றீங்களே, உங்களுக்கு பௌலஸ்திய வம்சத்துல பிறந்த ஒரு அசுரன் உண்டு, ராவணன் அப்படின்னு பேர். பிரம்மாட்டேந்து வரங்கள் வாங்கி யதேஷ்டம் ராட்சசேஸ்வரன் ஆன அந்த ராவணன் மூணு உலகத்தையும் டார்ச்சர் பண்றான். விஸ்ரவசனுடைய புத்திரனான சாக்ஷாத் வைஷ்ரவனுடைய தம்பி தசவதனன் அமித பலவானும் அமேய வீரனும் பல சைன்யங்கள் கூடினவனும் ஆகும். அவனுடைய உபதிரவங்களை பத்தியும் நீங்க கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். என்னுடைய யாகத்தை அவளுக்கு நேரா வந்து உபதிரவம் விக்னம் பண்ண முடியாது அப்படிங்கறதுனாலதான் மாரீச சுபாவுக்களை அனுப்பி வச்சிருக்கான். அந்த ராவணன் தான் அனுப்பியிருக்கார் அப்படின்னு சொன்னதும் எனக்கு இது கேட்டு ராமனை அனுப்புறதுக்கு எனக்கு சக்தியே இல்லைன்னு மகாராஜா திருப்பி புலம்ப தொடங்கினார். குழந்தையாக்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய, அதாவது ஒரு அப்பா தன் குழந்தை மேல புத்திரன் மேல வச்சிருக்கக்கூடிய அன்புனால, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் தசரதர் வந்து எதை குறிக்கிறது அப்படின்னு, பிடிச்சு வச்சுக்கிற குணமாக்கும் தசரதற்கு இல்லவா. அப்போ இந்த இதெல்லாம் அன்புனால அட்டாச்சட் ஆகி இது என் குழந்தை, இந்த சரீரம் என்னோடது, அந்த மாதிரி அந்த பிடிச்சு எல்லாத்தையும் தனக்கு தனக்குன்னு பிடிச்சு வச்சுக்கிற ஒரு குணம் தசரதற்கு உண்டு. அதனாலதான் அவர் வந்து கஷ்டங்கள் துக்கங்கள் அனுபவிக்கிறார். அதனாலே விட்டு கொடுக்க மனசிலே ராமரை நிறைய பேசி பார்க்கிறார். ஆனா வசிஷ்டர் சொல்றார், இங்க வேணா வசிஷ்டரை கேட்டுக்கோங்க அப்படின்னு விஸ்வாமித்தர் சொல்ற. வசிஷ்டர் சொல்றார், ராஜன் இக்ஷ்வாகு வம்சத்துல பிறந்தவராக்கும் நீங்கள், தர்மம் ஒரு ரூபம் எடுத்து வந்தவராக்கும் உங்களுடைய வாழ்க்கை, மட்டுமன்னா மூணு உலகங்களையும் தர்மாத்மாவாக புகழ்த்தப்படுறவராக்கும் நீங்கள். அப்பேற்பட்ட நீங்கள் அதர்மத்தை நினைக்காம ஸ்வதர்மம் பண்ணுங்கோ அப்படின்னு புத்திமதி சொல்லி கொடுக்கறா வசிஷ்டர் முனிவர். அந்த சமயத்துல ராமருடைய பெருமையும் சொல்லி கொடுக்கிறார். அப்போ மனசு அழகிறது, புரிஞ்சின்றார் விஸ்வாமித்ர முனிவருடைய இங்கிதம் என்ன வசிஷ்டருடைய உபதேசத்தினால. இப்போ சந்தோஷம் அடைஞ்சு தசரத மகாராஜா ராமரை கூப்பிடுறார். ராமர் கூப்பிட்டதும் யார் கூட வந்திருப்பா, லக்ஷ்மணனும் வந்திருப்பார். அவ ரெண்டு பேரும் வந்து அம்மா கௌசல்யா தேவிட்டேந்தும் பிதா தசரதனட்டேந்தும் ஆசீர்வாதம் பண்ணி ஸ்வஸ்தியனம் பண்ணி வச்சா, மேலும் சுஸ்பஷ்டமான உத்தம மந்திரங்களை உச்சாரணம் பண்ணி வசிஷ்ட பகவானும் ஆசீர்வாதம் பண்ணினா. சந்தோஷத்தோட ஆலிங்கனம் பண்ணி மூர்தாவ முகர்ந்து அச்சஞ்சலமான ஹிருதயத்தோட தசரதர் தன்னுடைய புள்ளைய விஸ்வாமித்ர முனிவர்ட்ட கொடுத்தார் அப்படின்னு சொல்லி, இவாரா ராமரும் லக்ஷ்மணரும் விஸ்வாமித்ர முனிவரை ஃபாலோ பண்ணிட்டு கிளம்பினார். அப்படி நடந்து ராஜகம்பீரமாக சிம்ஹாகிரஜ நாட்டமா நடந்து வரத்த சரயூ நதி தீரம் எத்தினதும் கௌஷிக பிரம்மர்ஷி அங்க நின்னா. அப்ப ராமரும் லக்ஷ்மணன் நின்னார். ரொம்ப மந்தகாசத்தோட வாத்சல்யமான வார்த்தையினால ஸ்வரத்துல, ராமா இதா இங்க உதகத்தை எடுத்துக்கோ, பலா அதிபலா அப்படிங்கிற மந்திரங்களை நான் உபதேசம் பண்றேன், டிலே பண்ணப்படாது. இந்த மகாமந்திரங்கள் எடுத்துட்டானா எடுத்துட்டோம் படிச்சுட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் தெரியுமோ, டயர்ட்னஸ் வராது, பசிப்பு எஃபெக்ட் பண்ணாது, ரூபமாற்றம் ஒரு காலத்திலையும் இருக்காது, தூக்கத்திலயோ புத்தி நியந்திரணம் விடுற சமயமோ ஒண்ணுமே நடக்காது, தூக்கமும் அப்படி அப்படி வராது. அப்படி ஒரு சக்தி அடைஞ்சதாக்கும் இந்த பலா அதிபலா அப்படிங்கிற மந்திரங்கள். இந்த மந்திரங்கள் வந்து மூணு உலகத்திலையும், இந்த மந்திரங்களை படிச்சையானா மூணு உலகத்திலையும் கூட மல்ல போடுறதுக்கு யாராலையும் முடியாது. அழகு புத்தி ஞானம் இதெல்லாம் வர்த்திக்கும். பலம் அதிபலையும் ஜபம் பண்ணி நடந்தா எந்த ஒரு கஷ்டங்களும் ஏற்படாது அப்படின்னு அவர் சொன்னதும் சந்தோஷமாக ஸ்ரீராமர் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு மந்திரங்களையும் வாங்கிண்டார். அதுல்ய விக்ரமியான குமாரன் இந்த வித்தியைகளை படிச்சதும் சரத்காலத்துல பாஸ்கர நாட்டமா ஜுவலித்தாராம். குருவரனான குஷிக புத்திரனை உபச்சாரம் பண்ணி அந்த ராத்திரி சரயூ நதியில வசிச்சா. கார்த்தால ஆயிற்றது. அந்த சமயத்துலதான் விஸ்வாமித்ர முனிவர் முதல்ல ராமரை எழுப்புறா. என்னன்னு சொல்லி, கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரஷார்தூலா கர்த்தவ்யம் தெய்வமாங்கிகம் உத்திஷ்டோத்திஷ்ட கோவிந்தா. கௌசல்யா சுப்ரஜா, கௌசல்யாவுடைய சுப்ரஜா ரொம்ப அன்புள்ள ஆனந்தத்தை வர்தனம் பண்ண கொண்ட குழந்தே. சந்தியா பிரவர்த்ததே, பூர்வ சந்தியை வந்துடுத்து. அதனால எழுந்துரு ராமா, உத்திஷ்டா உத்திஷ்டா, எழுந்துரு, தினகிருத்தியங்கள் எல்லாம் பண்ணணும், ஆச்சாரம் பண்ணணும், சந்தியாவந்தனம் பண்ணணும், அதனால எழுந்து அப்படின்னு கேட்டதும் கிடகடான்னு எழுந்து போய் ஸ்நானம் பண்ணி உத்தமமான மகாமந்திரத்தை ஜபம் பண்ணி ஸ்ரத்தையோட ஜபம் பண்ணினா வீர பராக்கிரமிகளான அந்த கௌஷிக அந்த ராமரும் லக்ஷ்மணரும் கௌஷிகனை நமஸ்காரம் பண்ணினா சந்தோஷத்தோட சரையூ நதி தாண்டி கங்கையாற்றின் பக்கத்துல எத்தினா புண்ணிய சங்கேதமான மாமுனிவர்கள் எல்லாம் வாசம் பண்ணிட்டு வரக்கூடிய புண்ணியாசிரமத்துல எத்தினதும் ராமர் வந்து விஸ்வாமித்திரர்கிட்ட ரொம்ப எளிமையா கேக்குறா, பகவானே இந்த புண்ணியாசிரமம் என்னவாக்கும், இங்க யாரு வசிக்கிறா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசை உண்டுன்னு விஸ்வாமித்திரர்கிட்ட சொல்றத சிரிச்சுண்டு பதில் சொல்றார். ராமா, இது யாரோட ஆசிரமம் நான் சொல்றேன், கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த கதைய சொல்றா. காமன் அப்படிங்கிற பேருடைய மேரதேவன் இருந்தார். முதல்ல தேகம் உண்டாயிருந்ததான் காமனுக்கு. அந்த காலத்துல கைலாசாதிபனன் பரமேஸ்வரன் வந்து மனச சம்யமனம் பண்ணின்னு இங்க வசிச்சுட்டு இருந்தார். தியானத்திலேருந்து எழுந்தார். தேவர்கள்லாம் சஞ்சாரம் பண்ற பினாக பாணியை அகங்காரத்துக்கு வேண்டி தீண்டினா ஸ்மரன் வந்து கொஞ்சம் சீண்டி பார்த்தார். அந்த சமயத்துல மகேஸ்வரன் கோபத்தோட ஒரு பார்வை பார்த்து ஹுங்காரம் பண்ணினா அந்த ருத்ரதேவனுடைய உக்ரமான பார்வையில அந்த ஸ்மரன் அப்படிங்கிறவருக்கு அங்கங்கள் எல்லாம் பஸ்மமாயிடுத்து. அன்னையிலேந்து அனங்கன், அங்கம் இல்லை இல்லவா, அதனால அனங்கன் அப்படிங்கிற பேரோட காமதேவன் தெரியப்பட்டார். அந்த மன்மதனுடைய அங்கநாசம் அடைந்த இந்த இடத்துக்கு அங்கராஜ்யம் அப்படின்னு பேர் இருக்கு. அந்த புண்ணியாசிரமமாகும் இது அப்படின்னு சொல்லி நீ வந்து காமாசிரமம் என்றும் சொல்வார்கள். இங்க வந்து பாவனமான ஸ்தலத்துல இந்த இன்னைக்கு ராத்திரி வாழறோம், ஸ்நானம் ஜபம் ஹோமம் எல்லாம் பண்ணி பரிசுத்தமாக்கலாம் அப்படின்னு சொல்லி ராமர்கிட்ட சொல்ல சந்தோஷமா அப்படியே ஆகட்டும்னு ராமரும் நன்னா புரிஞ்சுண்டு அவர் கூட கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். காத்தால எழுந்ததும் வேகம் கிளம்பலாம் என்று சொல்லி கங்கை ஆற்றின் வழியா போற சமயத்துல ஒரு நடுவுல ஜலத்துக்கு நடுவுல ஒரு பெரிய சத்தம் கேக்கிறது. இது என்ன சத்தம் அப்படின்னு ராமர் ரொம்ப ஆசையோட கேக்கிறத, ராமா இது வந்து ஒரு சமயம் கைலாச சிகரத்திலேருந்து அழகான சரசு உண்டாகணும் அப்படின்னு பிரம்மதேவர் நினைச்சார். அதுதான் மானசரோவர் அப்படின்னு, மானசம் சரசு அப்படிங்கிறது. அந்த புண்ணிய சரஸ்லேருந்து வரவள் தான் சரயு அப்படிங்கிற நதி. இந்த சரையும் நதி என்ன பண்றது, அயோத்தியாவை அழகா பிரதட்சிணம் பண்ணி கங்கையில சேரறது. அது சந்தோஷத்தோட அது அலை அடிக்கிறது அல்லவா, அந்த சத்தம் தான். இது வந்து அந்த இடத்த பக்தியோட வணங்கிக்கோ அப்படின்னு குரு சொல்றத அப்படியே ஆகட்டும். அந்த ரெண்டு குழந்தைகளும் அந்த புண்ணியமான ஸ்தலத்தை நமஸ்காரம் பண்ணினாலாம். அதுக்கப்புறம் ஒரு கோரமான காட்டுல சேர்றா. இது இந்த காடு ஏது அப்படின்னு கேக்கிறத ராமா, இந்த கோரமான அரண்யம் வந்து என்னன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. முன்னாடி தேவ நிர்மிதமான இந்த ராஜ்யங்களுக்கு மலதம் குருஷம் குருஷம் அப்படின்னு பேர் இருந்தது. முன்னாடி தேவேந்திரன் ருத்ராசுரனை வதம் பண்ணது கேட்டிருக்கே அல்லவா, அந்த பிரம்ம ஹத்யா பாபம் இந்திரன்ல அழிக்கும் பசியும் அதிகப்படுத்திட்டு அந்த மாலின்யம் களையறதுக்கு வேண்டி மாமுனீந்திரர் தேவர்கள் எல்லாம் சஹசிர கலசத்தினால அபிஷேகம் பண்ணினா அந்த தேவேந்திரனுடைய அழுக்கு அந்த ஒழுகி வந்து பூமியில விழுந்தது விழுந்தது. அதனால அவருக்கு சந்தோஷம் ஆயிடுத்து, அந்த தேவேந்திரனுடைய அழுக்கு எல்லாம் போயிடுத்தே அப்படின்னு. அது வந்து விழுந்தது இந்த இடத்துலதான்ப்பா. ஆனா ரொம்ப செழித்து வளர்ந்திருந்த ஒரு நாடுதான் இது, ஒரு காடுதான் இது. ஆனா என்ன ஆயிடுத்து, வருஷங்கள் நிறைய போனதும் ஒரு பெரிய யக்ஷினி காமரூபிணியாக பிறந்தா. அவளுடைய பேர் தான் தாடகை. ராமாவனுக்கு மங்களம் உண்டாகட்டும், அவளை பத்தி நான் சொல்றேன்னு தாடகா பத்தி சொல்றா. இந்திரதுல்ய பராக்கிரமான மாரீச்சன் அப்படிங்கிற ராட்சச சிரேஷ்டன் அவளுடைய ஆத்மஜனாக பிறந்தார். மனிதர்களை அத்தனை பேரும் பயமுடுத்தி இந்த அப்படி ஒரு கோர ரூபம், பெரிய கை, பரந்த வாய், விசாலமான மார்பிடம், அத்தியுக்ரமான வீரியம் அப்படின்னு மாரிஜன் யாரையும் எல்லாம் விட்டு வைக்க மாட்டா, அத்தனை பேரையும் உபதிரவம் பண்ணிட்டே இருப்பா. துஷ்டையான தாடகையும் எப்படின்னா ஒரு ஒரு ஒன்றரை யோஜனை இருக்கும், அத்தனையும் தூரம் வழிய அடைச்சு வச்சு அந்த நாட பூரா அடக்கி வாழ்ந்துட்டு இருக்கா. ராமா இனிமே தாடகாவனத்துல வழியாவாக்கு நம்ம போனோம், சரியா சொன்னா அந்த வழியா தான் போனோம். உன்னுடைய கை கருத்து அந்த துஷ்டச்சாரணிய இந்த ராட்சசியில பாக்கலாம், அந்த ராட்சசிய இந்த காட்டுல பாக்கலாம். உனக்கு நான் சொல்லுவேன், அந்த சமயத்துல நீ அந்த துர்வருத்தையான அந்த தாடகாவை வதம் பண்ணணும் அப்படின்னு ராமர்கிட்ட சொல்ல, ராமர் வந்து ஒரு ஸ்திரீவதமா அப்படிங்கிற மாதிரி மனசுல ஏற்பட்டுதான் அந்த அந்த மனசுல நினைச்சதும் விஸ்வாமித்திரர் சொல்ற, தசரத மகாராஜா புத்திரனை கொண்டே உத்தம குணங்கள் அல்லாத ஸ்திரீகளை நினைச்சிருந்து நீ வந்து வதம் பண்ணாம இருக்கப்படாது. அதாவது ஸ்திரீவதம் அப்படிங்கிறது வாஸ்தவம் தான், பிரம்மஹத்யா பாவத்துக்கு துல்லியம் தான். ஆனாலும் இந்த தப்பு மத்தவாட கஷ்டப்படுத்த கூடின கோரமான ராட்சசியா இருக்கக்கூடிய இந்த தாடகைய வதம் பண்றதுதான் உத்தமம், அதுதான் தர்மம், அதனால நீ பண்ணணும், மனச மாறாதே அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றத ராமர் சொல்றார். பிரபு, அப்பாவுடைய பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணுவேன் நிச்சயமா. என்னுடைய அப்பா வந்து என்ன சொல்லி அனுப்பினார்னா, பகவான் கௌஷிகனுடைய ஆர்டர் சந்தேகமே இல்லாம நீ பண்ணணும் அப்படின்னு என்னோட அப்பா சொல்லியிருக்கா பித்ருவச்சனம். அந்த பித்ருவச்சனத்தை நான் மாற மாட்டேன், மீற மாட்டேன். அதுக்கும் மேல உங்களுடைய ஆத்தியை நான் எப்படி திக்காரமா மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன், மனசால கூட நினைக்க மாட்டேன். நான் நிச்சயமா உங்களை எந்த சந்தேகமும் இல்லாமல் நம்புறேன், நீங்க சொல்ற மாதிரி நான் பண்றேன் அப்படின்னு ராமருடைய வார்த்தை கேட்டதும் ரொம்ப சந்தோஷமாச்சு. திடீர்னு அப்படி நடந்து போறத அந்த விகிருத்தமான ரூபையான ஒரு முகத்தை வச்சிருந்த ஒரு ராட்சசிய பாக்குறா ராமர். பாரு லக்ஷ்மணா அப்படின்னு ராமர் லக்ஷ்மணனை கூப்பிட்டுட்டா, ரெடி ஆயிக்கோ அப்படிங்கிற மாதிரி. இந்த யக்ஷியுடைய கோரதரமான சரீரத்தை பாரு, எப்படி ஒரு ஹிருதயமே இல்லாம, யாருக்காவது ஹிருதயம் இருந்து இந்த ஒரு ரூபத்தை பார்த்தாலே அந்த சமயமே ஹார்ட் அட்டாக் வந்துடும், அப்படி ஒரு உருவமா இருக்கே இந்த தாடகாக்கு. ஆனாலும் ஒரு ஸ்திரீ அல்லவா அப்படிங்கறதுனால என்ன பண்றது தெரியலை. ஒரு விஷயம் பண்றோம், காதையும் மூக்கையும் அறுத்து போட்டுடலாம் அப்படின்னு இந்த ராட்சசியுடைய காதையும் மூக்கையும் அறுத்து போடுறா தடகாவ அப்படின்னு நினைச்சு பாக்குறா ரகுபதி. சொல்லின்னு இருக்கிறது திடீர்னு அந்த தாடகா யுத்தம் பண்ணி பெரிய கைகளால யுத்தம் பண்ணறதுக்கு முதிர்ந்தா, ராமரும் யுத்தம் பண்ணின்னு இருக்கா, கைகளை வெட்டினா முதல்ல. திருப்பி ஒரு சங்கோச்சம் ராமருக்கு, ஒரு ஸ்திரீயாச்சே எப்படி வதம் பண்றது. அந்த சமயத்துல விஸ்வாமித்திரர் சொல்றார், லஜ்ஜை வேண்டா ராமா, அதீவ துஷ்டையும் பாபஸ்வரூபிணியுமாக்கும் இந்த தாடகை, மாயா பலக்காரியான இவளை யக்ஞங்களை எல்லாம் இல்லாம பண்ணி நிறைய முனிவர்களையே கஷ்டப்படுத்துற வாழாக்கும், சமயம் சந்தியை ஆவறத்துக்கு ஆயிடுத்து, நிகிரகம் பண்றதுக்கு உண்டான டைம் இதாக்கும், ராத்திரியில ராட்சசர்களின் சக்தி இரட்டிக்கும், அதனால டைம் வேஸ்ட் பண்ணாதே ராமா, வதம் பண்ணு சொன்னதும் அந்த சப்த வேதிகளான பானங்களை அனுப்பி ராம பானம் எடுத்தாராம், ராம பானத்தை விட்டாராம். அந்த கோர ராட்சசியான தாடகாவுடைய உயிரை எடுத்தது அந்த ராமபானம் அப்படின்னு சொல்லி தாடகாவதம் பூர்த்தி. மேலும் சித்தாசிரம பிரவேசம் யாகரக்ஷை, மிதிலாபுரிக்கு போனதும் சீதாராம விவாக மகோத்சவத்தையும் நாளைக்கு அனுபவிக்கலாம். ஜானகி ஜீவனஸ்மரணம், ஜெய ஜெய ராம ராம. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். அமிர்தோத்பாதனே தைத்யாங்க்ரதோ வஜ்ரதரஸ்யேத் அதிதிர் மங்களம் ராதா தத்தே பவது மங்களம். ராமாய ராம பத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பிதயே நமஹ. காயேன வாசா மனசேந்திரியர்வா புத்யாத்மனா வா பிரகதி ஸ்வபாவ கரோமி யத் யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி.